பேசாம தூக்குவோம். காட்டுக்குள்ள வச்சு விட்டு சாவியால வயலட்ட தாக்குறோம். யோ எனமி நீங்க எல்லாம் wanna bees gonna bees பத்தி போட்டு பறக்கி நம்ம பரதீஸ் இந்த பாட்ட கூற சத்திரம் இந்த காரில் பென்ஸ் நட்சத்திரம் ஒரு நாள் ரப்பர் லாரில் இந்த பேரும் ஒரு நட்சத்திரம் கட்சி சேர நிக்குது வாழ தூக்குது மோத பாக்குது ஆனா நேரா வந்த வாய பார்த்துட்டு பெல்ல காட்டுது உனக்கும் உனக்கும் எனக்கும் சண்டை பாட்ட போட்ட சண்டை கதைச்சாலும் சண்டை கதை.